மணிமேகலை மணியாகலை நீ தூக்கத்தை விட வேணும், மணமாகலை மனவேதனை நீ தீர்த்திட வர வேணும். அந்த வானத்துக்கு ஒரு வெண்ணிலவு, இந்த மேகத்துக்கு ஒரு பெண்ணிலவு. ஓம் பாட்டு சத்தம் இனி கேட்கும் வர இந்த நீல குயில் பாடிக்கிட்டு தான் இருக்கும். மணிமேகலை மணியாகலை நீ தூக்கத்தை விட வேணும், மணமாகலை மனவேதனை நீ தீர்த்திட வர வேணும். மட்டும் வச்சு தங்க நகை இல்லாமலே கோடி கோடி பேரழகு உம்முகத்திலே, நெத்தி பொட்ட மட்டும் வச்சு தங்க நகை இல்லாமலே கோடி கோடி பேரழகு உம்முகத்திலே. செல்வம் என்னம்மா சொந்தம் சொல்லுமா, சொந்த பந்தமே அந்த அன்பு என்னும் சின்ன நூல் எடுத்து நீ என்ன கட்டி போட்டிருக்க கண்ணுக்குள்ளே. மணிமேகலை மணியாகலை நீ தூக்கத்தை விட வேணும், மணமாகலை மனவேதனை நீ தீர்த்திட வர வேணும். போல சின்ன சேலம் நூல போல சின்ன பொண்ணு என்ன சுத்தி வந்து போவியா, செம்பருத்தி பூவ போல சின்ன சேலம் நூல போல சின்ன பொண்ணு என்ன சுத்தி வந்து போவியா. என்றல் வருமா செய்தி சொல்லுமா, பக்கம் வருமா என்ன தொட்டு விட்டா இனி எப்பவுமே உன் பேரெழுதி நெஞ்சுக்குள்ள வச்சுக்குவே. மணிமேகலை மணியாகலை நீ தூக்கத்தை விட வேணும், மணமாகலை மனவேதனை நீ தீர்த்திட வர வேணும். அந்த வானத்துக்கு ஒரு வெண்ணிலவு, இந்த மேகத்துக்கு ஒரு பெண்ணிலவு. ஓம் பாட்டு சத்தம் இனி கேட்கும் வர இந்த நீல குயில் பாடிக்கிட்டு தான் இருக்கும். மணிமேகலை மணியாகலை நீ தூக்கத்தை விட வேணும், மணமாகலை மனவேதனை நீ தீர்த்திட வர வேணும்.